ராமானுஜதேயாபாஹத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோநித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்தைதரானி திருணாயமேனே அஸ்மத்குரோஹ பிரகவதோசிரேஹிகசிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணஹுசரணம்ப்ரபத்யே மாதாபிதா யுவதேஸ்தனயா விபூதிஸ் சர்வம் யதேவ நியமே நமதன்வயா நாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரீகுலம் நமாமி மூர்த்தினா பூதம்சரஸ்ய மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேண பரகாலைதீந்திரமிஷான் ஸ்ரீமத்பராங்குசமனிம் மிளதோஸ்மி நித்யம் எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சிரஹோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற ஸ்ரீஹஸ்பதியான திருவேங்கிடமுடியான் பரம கிருபையோட திருவேங்கடமலை தேர்ந்தெடுத்து நமக்கெல்லாம் இங்கே வந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியானை பற்றி நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ண உலகமுண்ட பெறுவாயா அந்த பதிகத்தை நம் அனுபவித்துண்டு வரும். அதிலே முதல்ல திருவேங்கடமுடியானுடைய திருவடியை அடைய அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுண்டு கூறாயே அப்படின்னு நீர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றார். இரண்டாம் பாசுரத்தில் அப்ப திருவடி அடைய பல பாவங்கள் பண்ணிருக்கே அப்படின்னு பெருமாள் கேட்டா அதுக்கு ஆழ்வார் கொடுவல் அசுரர் குலம் எல்லாம்னு அசுரர்கள் எல்லாம் எப்படி ஒண்ணுமில்லாம சின்னா பின்னம் பண்ணேரோ அப்படி என்னுடைய பாவத்தையும் போக்கும் அப்படின்னு சொன்னார். மூன்றாம் பாசுரத்திலே ஏதாவது ஒரு உபாயம் பண்ண வேண்டுமே சரணாகதிக்கு அப்படின்னு கேட்டா இவ்வளவு அனுகிரகம் பண்ணேரே அடியனுக்கு ஞானத்தை கொடுத்தேர் நீரே சேஷி அப்படின்னும் நாங்கள் எல்லாம் சேஷன் அப்படின்னும் நீரே உபாயம் அப்படின்னும் எல்லாம் ஞானத்தை கொடுத்தேர் அதுக்கு எந்த உபாயத்தை நாங்கள் பண்ணோம். அதனாலே இந்த கடைசியே இதுக்கும் எமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்கிறேன். இன்று நான்காவது பாசுரம். ஆவாவென்னாது உலகத்தை அலைக்கும் அசுரர்வானால் மேல் தீவாய் வாழி மழை பொழிந்த சிலையா திருமாமகள் கேள்வா தேவா சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே பூவார் கழல்கள் அருவினையேன் பொருந்துமாறு புனராயே அப்படின்னு உபாயமே இல்லாத மோக்ஷம் சரணாகதி அப்படின்னா எப்படி அது ஒத்துக்க முடியாது. பெருமாள் சொல்றேர் சரி உமக்கு ஞானம் வந்தது அப்படின்னா அது அஜ்ஞாத சுகிருதம் அப்படின்னா அஜ்ஞாத சுகிருதத்தினால் நம்ம ஏதோ ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் என்னைக்கோ தெரியாம ஒருத்தனை கேசவான்னு கூப்பிடறோம் அவனை ஒரு மனுஷனை தான் கூப்பிடறோம் ஏ கோவிந்தா இங்க வான்னு கூப்பிடறோம் ஆனா பகவானுடைய திருநாமம் ஆயிடுறதுனால பகவானை குறித்து நம்ம சொல்ல வேண்டவில்லை என்றாலும் அது அஜ்ஞாத சுகிருதத்தினாலே பகவான் இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். ஏதோ ஒரு கேஸ் அட்டன் பண்றதுக்காக நம்ம திருப்பதி போயிருந்தோம் ஆனா திருமலைக்கு பெருமாள் சேவிக்கணும்னு போல ஆனாலும் பகவான் என்ன சொல்றான் திருமலைக்கு வந்தானே அப்படின்னு அவர் அனுகிரகம் பண்றார். அந்த மாதிரி ஒரு வியாஜங்கள் வியாஜத்தை வைத்து நமக்கு அனுகிரகம் பண்ணேர் அது அஜ்ஞாத சுகிருதத்தினால. ஆனா சரணாகதி அப்படின்னு திருவடி அடையணும்னு வந்தா அதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் இருக்கணுமே அப்படின்னு கேட்கிறார். அப்போ அதுக்கு இங்க ஆழ்வார் சாதிக்கும் பொழுது அதுக்கும் நீரே ஒரு உபாயத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு அந்த உபாயம் ஒரு வியாஜமா வைத்து நீரே அதை எனக்கு உபாயத்தையும் அனுகிரகித்துருமே அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்றீர். போன பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்றால் அங்க வந்து என்னை சேர்த்துக்கோ திருவடியில அப்படின்ற எந்த உபாயம் இல்லாம அப்படின்னு. ஆனா உபாயம் கண்டிப்பா பண்ணணுமேனா அப்ப ஏதோ ஒரு வியாஜம் பெருமாள் அந்த உபாயத்தையும் நீரே எனக்கு காமிச்சு கொடுத்துருமே ரொம்ப சுலபமாக எனக்கு காமிச்சு கொடுத்துருமே அப்படின்றது தான். இப்ப வந்து ஆவாவென்னாது உலகத்தை அப்படின்னு இந்த அசுரர்கள்லாம் ஆஹா ஆஹா குடும்பப்படுத்துறாளே அப்படின்னு நம்மெல்லாம் நினைக்கும்படி இந்த அசுரர்கள்லாம் நம்மளையெல்லாம் மனுஷர்கள் இந்த பூலோகத்துல இந்த லோகத்துல எல்லாரையும் குடும்பப்படுத்துறா உலகத்தை அழைக்கும் அப்படின்னு கஷ்டப்படுத்தின் இருக்கா இந்த அசுரர்கள். அவளெல்லாம் அசுரர் வாணால் மேல் அப்படின்னு இந்த வாழ்நாள் மேல் பூர்த்தியா இந்த அசுரர்கள் நம்மளை குடும்பப்படுத்துறா இல்லையா அவளை எல்லாம் தீவாய் வாழி மழை பொழிந்த சிலையா அப்படின்னு தீவாய் அக்னி அஸ்திரம் வாழி அப்படின்ற போது அஸ்திரம் வாழி தீவாய் அப்படிங்கும்போது நுனியில இருக்கிற அக்னி அந்த அக்னி அஸ்திரம் அதை வந்து மழை பொழிந்த அப்படின்னு கொற்றா போல அக்னி மழை பொழிகிறா போல போயிது அந்த கோதண்டம் உடைய சிலையா அப்படின்னா கோதண்டம் உடைய கையில இருக்கிற அப்பேற்பட்ட பகவான் திருவேங்கடமுடையான் திருமாமகள் கேள்வா அப்படின்னு பெரிய பிராட்டியோட நாயகன் பெரிய பிராட்டோடி திருமாமகள் பத்மாவதி தாயாரோடே கேள்வா அப்படின்னு பிரகாசித்தவரான தேவா தேவா தேவனே சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே அப்படின்னு சுரர்கள் அப்படின்னு நித்திய சூரியர்கள் அப்புறம் முனிக்கணங்கள் அப்படிங்கும்பொழுது தேவர்கள் இல்ல யோகம் பண்ற முனிவர்கள் அவா எல்லாரும் விரும்பும் அப்பேற்பட்ட திருவேங்கடத்தானே பூவார் கழல்கள் அருவினையேன் அப்படின்னு பூவார் பூ போல நிறைய பூக்கள் சேர்ந்து அப்பேற்பட்ட பூக்கள் மேலே இருக்கிற அந்த கழல் பாதம் அதுல என்னுடைய அறிவினையேன் என்னுடைய பாபங்களை எல்லாம் நீக்கி ஏன்னா பகவான திருவடியில் நம்ம அடைய முடியலை அப்படின்னா என்ன அதுக்கு காரணம் நம்மளுடைய பழைய பாபங்கள் அந்த பாபத்தை எல்லாம் போக்கி பொருந்துமாறு புனராயே அப்படின்னு அந்த உபாயத்தையும் உம்மை திருவடியில சேரும் வழியை அந்த உபாயத்தை நீரே செய்தருள வேண்டும் அப்படின்னு எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு கல்பித்து அருள வேண்டும் அப்படின்னு எனக்கும் அதே நீரே சொல்லிக் கொடுத்துருமே அப்படின்ற போல இங்க ஆழ்வார் இந்த பாசுரத்தின் தாத்பரியம் இப்போ வந்து பூவார் கழல்கள் அப்படிங்கும் பொழுதே பகவானுடைய திருவடி பூர்த்தியா புஷ்பங்கள் இருக்கும் அப்படின்னு வானவர் கோனுடும் சிந்து பூமகிழும் திருவேங்கடத்துன்னு ஒழிவில் காலம் எல்லாம் பாசுரத்தில் பார்த்தோம் அப்பேற்பட்ட நித்தியசூரிகள் எல்லாம் வந்து புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த திருவடியில் எப்பவுமே அந்த புஷ்பங்கள் இருக்கும் பெருமாள் திருவேங்கடமுடையானுடைய திருவடி சேவிக்க முடியாது வாரத்துக்கு ஒரு நாள் தான் நிஜபாத தரிசனம் மற்ற நாள் எல்லாமே அத்தனை புஷ்பங்கள் மேலே எல்லாரும் கைங்கரியம் பண்ணி அந்த புஷ்பங்களை சேர்த்திருப்பா அதனால அப்பேற்பட்ட கழலுடைய அந்த பெருமாள் அந்த திருவடி அடைய முடியாம இருக்கிற என் பாபங்களை போக்கி என்னை சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றது அந்த உபாயத்தையும் நீரே எனக்கு காட்டித்தருள வேண்டும் அப்படின்றது இங்க தாத்பரியம் அதுல இன்று நமக்கு அமைந்தது பிரம்மோற்சவம் நவராத்திரி உற்சவத்தில் ஆறாம் நாள் அதுல வந்து திருவேங்கடமுடையான் ஹனுமந்த வாகனத்திலே கார்த்தால ஏழு பேர் கையில வில்லும் அம்புமாக ராமனாக சேவை சாதிப்பேர் அந்த பாசுரம் இன்னைக்கு அதான் இந்த திருவேங்கடமுடையான் வீணா விசேஷமிவ வெங்கட சைலநாத்தகான் அவனே இருந்து அடியனுடைய ஹிருதயத்துல இதை நடத்தி வைக்கிறான்றதுக்கு இது சத்தியம் ஏன்னா இன்றைக்கு அன்னி கோதண்டத்தோட எழுதுறதுனால அந்த பாசுரம் இன்னைக்கு அப்படி நமக்கு அமைந்தது தீவாய் வாழ் மழை பொழிந்த சிலையா அப்படின்னு தீவாய் வாளி அப்படின்னு அஸ்திரங்கள் அக்னி அஸ்திரங்கள் மழை போலே கொற்றா போலே அந்த அக்னி மழையை கொற்றா போலே அவ மேல எல்லாரையும் போட்டு அந்த அசுரர்களை அழிக்கிறார் அப்படி என்னுடைய பாபத்தையும் போக்கும் அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த கோதண்டத்தை உடையவரான அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையான் அந்த நித்தியசூரிகள் முனிவர்கள் எல்லாரும் விரும்பும் திருவேங்கடமுடையான் அப்படின்னு இங்க வந்து கேள்வா தேவா சுரர்கள் தேவாசுரர்கள் அப்படின்னு சேர்த்து சொன்னா கூட அதுக்கும் சில பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா தேவர்களுக்கும் சுரர்களும் அசுரர்களுக்கும் அப்படின்னு இங்க வந்து பிரிச்சுதான் சுவாமி குருகை பிரான் பிள்ளான் பெரிய பரகால சுவாமி சாக்ஷாத் சுவாமி எல்லாம் தேவா தனியா சுரர்கள் அப்படின்னு தனியா தான் பிரிச்சிருக்கா தேவா அப்படின்னா பகவானை கூப்பிட்டு ஹே சுவாமியே தேவனே சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானேன்னு இப்படி சொன்னா கூட தேவாசுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானேன்னு சொன்னா கூட சில பேர் பெரியவா எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க தேவாசுரர்கள் அப்படின்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அவனே தானே நாதன் அப்படின்னு ஏன்னா இங்க அசுரத்துவம் அப்படின்றது வந்து அப்படி பார்க்கல பிரஹ்லாதன் எப்பேற்பட்டவன் அந்த ராட்சச குலத்திலே தான் பிறந்தார் விபீஷணன் ராட்சச குலத்தே ஆனா ஆசிரித்தர்கள் அவா பகவான் ஆசிரயிச்சான் மகாபக்தர்களாக ஆனா அதே தேவர் குலத்திலேயே பிறந்த காக்காசுரன் இந்திரனுடைய புத்திரன் தான் ஆனா அவன் என்ன பண்ணான் அவனுக்கு அந்த அசுரத்துவம் வந்துருது தாயார்கிட்டயே போய் அபச்சாரம் பண்ணான் அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே அவர் தான் மகாபலி கேட்கிறார் சுக்கராச்சாரியார்கிட்ட தேவர்களுக்கு மட்டும்தான் பகவான் ரட்சிப்பானா நம்மெல்லாம் பகவானை குறித்து பிரார்த்தித்தால் நம்மளை ரட்சிக்க மாட்டானான்னு கேட்கும் பொழுது அதுக்கு சுக்கராச்சாரியார் சொல்லுவார் பகவானுக்கு தேவர்கள் அசுரர்கள் மனுஷர்கள் என்ற பேதமே கிடையாது. யார் ஆசிரியித்தாலும் அவன் அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கறதுனாலே தேவர் அசுரர்கள் அங்க மேல சொன்ன அசுரர்கள் அழிப்பான் அப்படின்றது அவ அனாசிரித்தர்கள். அதுவும் பக்தர்கள் அந்த உலகத்தை அழிக்குங்க போது அந்த பக்தர்களை கஷ்டப்படுத்துறவர் அப்படின்னா ராவணன்லாம் பார்த்தா எத்தனை பேரை கஷ்டப்படுத்தினான் அந்த மாதிரி கஷ்டப்படுத்துறவர். ஆனா இங்க சொல்ற அசுரர்கள்னா இங்க பிரஹ்லாதன் விபீஷன் ஆழ்வார் போல அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு அவளுக்கும் அவன் தான் அவளும் நல்லபடியாக மாறணும் அப்படின்னு தான் பகவான் நினைக்கிறான். கடைசியில வேற வழியே இல்லை, தர்மசம்ஸ்தாபனம் பண்ணியே ஆனும் சாதுக்களை இவா ரொம்ப இம்சிச்சா அப்ப அந்த இடத்துல வேற வழியே இல்லை, அதனால அவள் அழிக்க வேண்டியதுதான் அப்படின்னு. ராமாயணத்துல ராமர் யுத்தம் பண்ணி இந்திரஜித் கும்பகர்ணனெல்லாம் ஜெயிச்சதுக்கு பிறகு ராவணன் தன் வந்து பாத்தாள லோகத்துல ஒரு பெரிய மூலபலத்தை வச்சிருந்தான். பல ராட்சசர்கள் பல கோடி ராட்சசர்கள் அவன் மூலபலம் தனியா வச்சிருந்தான். கடைசியில அவளை எடுத்துட்டு வரணும்னு இவாளா என்ன ஜெயிச்சிட போறான்னு நினைச்சா, ஆனா இத்தனை பேர் போனவொன்னு அவன் அப்ப அப்பதான் அந்த மூலபலத்தை எடுத்துன்னு வரான். அப்ப ராமர் என்ன பண்றாருன்னா யுத்தம் இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா திருப்பியும் 14 வருஷம் கழிச்சு திருப்பியும் பரதனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், ஒரு க்ஷணம் போனா கூட அவர் அங்க பிராணத்தை விட்டுரு, அதனால சமயம் ஐண்டே இருக்கு. இந்த மூலபலத்தை திருப்பி யுத்தம் பண்ணணும்னா திருப்பி இன்னும் 10-15 நாள் யுத்தம் பண்ணணும், இதெல்லாம் நமக்கு முடியாதுன்னு எல்லாரையும் ஒரு நாள் உட்கார சொல்லிட்டு ஒரே நாள் கார்த்தாலேருந்து சாயங்காலத்துக்குள்ளயும் ராமர் அத்தனை பேரும் அழிச்சார். அப்படி தீவாய்வாழி மழை பொழிந்த சிலையா அப்படின்னு அப்படி அந்த அக்னியாஸ்திரத்தை கக்கி ஒரு இடத்துல பகவான் ராமர் இங்க தெரிகிறேர் அங்க தெரிகிறேர் 10 ஆக வரேர் 100 ஆக தெரிகிறேர் அந்த மூலபலத்தை சின்ன பின்னமாக்கிட்டார் ஒண்ணுமே இல்லாதபடி. அந்த யுத்தத்தை பார்த்து எல்லாருமே ராமரை பார்த்து அப்படி பயந்தா அப்படின்னு ஒண்ணுமே இல்லாதாக்கிட்டா அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளேயுமே அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த வில்லோடு அன்னைக்கு திருவேங்கிட முடியான்னு நமக்கு சேவை சாதிப்பேர். சுவாமி திருக்குறிகை பிரான் பிள்ளான் வியாக்கியானம் பண்ணும்பொழுது ஆவாவென்னாது நிக்கிரகணரான அசுரராலே உபத்ரவத்துமான லோகத்தினுடைய வியசனம் போர்க்கும் மாட்டகமை அப்படின்னு அந்த கருணையே இல்லாத நிர்கிரணனான அசுரர்கள் அவளால் கருணையே இல்லாமல் எல்லாரையும் இம்ச பண்றா இல்லையா, அவளுடைய ஊத்ரத்தை தாங்க முடியாம பகவான் லோகத்தினுடைய வியசனம் போக்குகைக்கு அவளுடைய கஷ்டத்தை போக்க அவ் அசுரர்களில் சராக்னியாலே தக்னமடைகிறார் அப்படின்னு சராக்னினால அந்த அக்னி பல பானங்களாலே அவளை ஒண்ணுமே இல்லாம தக்னம் பஸ்வமாக்கிடுறார் அப்படின்னு பிராணங்கள் மேலே சரவருஷத்தை வருஷித்து லோகத்தை நிருபத்ரவமாக்கினாக போலே அப்படின்னு அந்த சரவருஷத்தினாலே எல்லாத்தையும் ஒண்ணுமே இல்லாம பண்ணி லோகத்துக்கு சந்தோஷம் கொடுத்தேர் இல்லையா, அப்ப அந்த அசுரர்களை எப்படி நீர் வதம் பண்ணேரோ அடியனுக்கும் ஒரு நல்ல உபாயத்தை கொடுமே அப்படின்றது இங்க பிரார்த்திக்கிறார். என்னுடைய பாபத்தை போக்கும், ஆனா அந்த சரணாகதி பண்றதுக்கு தடையாக இருக்கிறது என்னுடைய பாபம், அதை போக்கி அதுக்கு அடுத்தது எனக்கு உபாயத்தையும் சொல்லும் அப்படின்னு. நித்திய சித்திய புருஷர்களுக்கும் ஸ்பிருகணீயமான திருமலையிலே பிராட்டியோடே கூடி நின்றின உன்னுடைய நிரவதிக போக்கியமான திருவடிகளை சேருகைக்கு அப்படின்னு நித்திய சித்திய புருஷர்களுக்கும் அப்படின்னு தேவாசுரர் முனிக்கணங்கள் விரும்பும் அப்படின்னு சொல்றது இல்லையா, தேவா சுரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, அப்பேற்பட்டவர்கள்லாம் ஸ்பிருகணீயமான உமக்கு கைங்கரியம் பண்ண திருமலையிலே பிராட்டியோடே கூடி தாயாரோடே சேர்ந்து நீர் நிரவதிக போக்கியமாக இருக்கிற உம்முடைய திருவடியை சேருகைக்கு எனக்கென்னவோ அப்படின்னு இங்க எனக்கெனவே அபூர்வமாயிருப்பதொரு உபாயத்தை பரிகல்பித்து அவ்வுபாயத்தாலே என்னை சேர்த்தருளி அடியேனுடைய சமஸ்துக்கத்தையும் போக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் அப்படின்னு அந்த திருவேங்கடமுடியான நீரே எமக்கு ஒரு சுலபமான உபாயத்தை சொல்லிக் கொடுத்து அந்த உபாயத்தாலே என்னை சேர்த்து என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கி அவருடைய திருவடியிலே சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் அப்படின்றது சுவாமி குருகை பிரான் பிள்ளானுடைய வியாக்கியானம். இங்க சாக்ஷாத் சுவாமி வியாக்கியானம் பண்ணும்பொழுது அவர் இந்த இதுக்கு எடுத்துக்காட்டுறார், உபாயத்தை அருள வேண்டும் அப்படின்னு முதல்ல நிருஹேத்துக்கமாக அடிங்கிறார், ஒண்ணுமே இல்லாமையே அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க திருப்பி உபாயத்தை அருள வேண்டுமே அப்படின்னா பகவான் என்ன பண்ண உபாயம் அப்படின்னு சரணாகதின்றதே ஒரு வியாஜம் தான். சரணாகதி வந்து பகவான் வந்து அது ஒரு பெரிய உபாயம் கிடையாது, ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்றது தான் வந்து பெருமாள். அதனால உன்னால் ஒன்றும் பண்ண முடியல, உன்னுடைய திருவடியே கத்தி அப்படின்னு யார் வந்து விழுந்தானோ அதை ஒரு வியாஜமாக வச்சு இவன் சரணாகதி பண்ணான் அப்படின்ற ஒரு காரணத்தினாலே நமக்கு அந்த சரணாகதியை ஏற்றுக்கிறார். சுவாமி ஆளவந்தார் மங்களாசாசனம் பண்ண மாதிரி, ந தர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் த்வச்சரணாரவிந்தே அப்படின்னு அகிஞ்சனோ நன்யகதின்னு வேற எந்த கதியும் இல்லை, எனக்கு தர்மம் அங்க வந்து கர்மயோகம் ஞானயோகம்லாம் பண்ண தெரியலை, பக்தி உம்முடைய திருவடியில் பக்தியும் இல்லை, அதனால உம்முடைய திருவடியே கத்தின்னு நான் வந்திருக்கேன், எனக்கு நீரே கத்தி அப்படின்றோ அந்த மாதிரி எந்த அந்த வியாஜத்தை வைத்து நீரே ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது. அதனால் சரணாகதி ஒரு வியாஜமாக வச்சு பகவான் ஏற்றுக்கிறார். ஆனால் அதுலேயுமே இங்கே சாக்ஷாத் சுவாமி என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து நீரே வியாஜத்தை தர வேண்டும் அப்படின்னா என்னென்னா கர்த்தத்வ தியாகத்தை காட்டுறது அப்படின்னு. அப்போது சரணாகதியில் ஸ்வரூபத்தியாகம் பரத்தியாகம் பலத்தியாகம் அப்படின்னு மூன்று இருக்கு. ஸ்வரூபத்தியாகம்னா நம்மளையே நம்ம வந்து நம்ம தாசன் அப்படின்னு பெருமாளுக்கு இது பண்ணுறது, பரத்தியாகம்னா நம்மளுடைய பரத்தை எல்லாம் பெருமாளுக்கே சமர்ப்பிச்சிடுறது, பலத்தியாகம்னா அதில் வர பலன் கூட எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு அதுவும் பெருமாளுக்கே அப்படின்னு பெருமாளுடைய பகவத் சங்கல்பமே அப்படின்னு அனுபவிக்கிறது. இதில் கர்த்தத்துவ தியாகம்னா நான் சரணாகதி பண்ணேன் பகவான் மோட்சத்தை கொடுத்தான் அப்படின்றது கூட கிடையாது, நான் சரணாகதி பண்ணலை பகவானே என்னை சரணாகதி பண்ணும்படி செய்தான், அவனே எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்தான் அப்படின்றது கர்த்தத்துவ தியாகம். அந்த சரணாகதி கூட எனக்கு பண்ண தெரியல, அது கூட பகவான் என்னை பண்ண வைத்தான் அப்படின்றது தான். ஏன்னா சரணாகதி நம்ம வந்து குழந்தையா இருந்தா கூட ஆச்சாரியன் நமக்கு சரணாகதி பண்ணலாம். அப்ப அந்த குழந்தைக்கு அந்த சரணாகத்தின்னா என்னன்னு தெரியுமா, சரணாகத்தினுடைய அங்கங்கள் என்னன்னு தெரியுமா, அந்த பக்தியோடய தான் சரணாகதி பண்ணானா அப்படின்லாம் கிடையாது. ஆனா ஆச்சாரியன் அவருக்கு பண்ணி வைக்கிறார், அப்ப அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அதனால அந்த சரணாகதியும் பகவான் பண்ணி வைக்கிறான். அந்த குழந்தைக்கு எப்படி அந்த பரநியாசம் பண்ண அந்த கிடைச்சிதுன்னா, அது பூர்வ ஜென்மம் பல ஜென்ம சுகிருத்தம் அந்த குழந்தைக்கு அப்ப சின்ன வயசுலேயே ஆச்சாரியனாலே அவனுக்கு ஆச்சு அப்படின்னு. அதே மாதிரி மாடுக்கெல்லாம் கூட சரணாகதி அந்த பிரபத்தி பண்ணி விடுவான்னா அப்போ அந்த மாடுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி கர்த்தத்துவ தியாகம் அந்த பலன் கூட உமக்குன்னு சொல்றதை விட சரணாகதி கூட என்ன எனக்கு நீரே உபாயம் பண்ணும்னா நீரே எனக்கு பண்ண வையும் அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னு இல்லாமல் அதுக்காக தான் அப்படின்னு சாக்ஷாத் சுவாமி எடுத்துக்காட்டு. பெரிய பரகால சுவாமி ஆவா வெண்ணாது அப்படிங்கும் பொழுது ஐயோ ஐயோ வென்று வேண்டி இருக்க அப்படின்னு நம்மளாம் ஐயோ ஐயோன்னு இந்த அசுரர்கள்லாம் பண்ற அந்த கஷ்டத்துக்காக இப்படி கத்துறோம் கத்தி அப்படின்னு சொல்றது அதான் ஆவா வெண்ணு ஆ அப்படின்னு இங்க முதல்ல சொல்றாரு அப்படின்னு. சுரர்கள் அப்படின்னு அனுகூலருடைய அப்படின்னு, சுரர்கள் முனிக்கணங்கள் அப்படின்னு சொல்லும்போது அனுகூலர்கள் அப்படின்னு வச்சுக்கணும். இங்க வந்து அசுரர்கள் அப்படின்னு பிரிச்சு பார்க்க வேணாம், ஏன்னா எல்லா இதுலேயுமே நல்லவா கெட்டவா அப்படின்றது உண்டு. ஆசிரித்தர்கள் பகவானை ஆசிரியத்தவா அவாதான் அங்க வந்து ஆசிரித்தர்கள் நல்லவான்னு, தேவர்கள் அசுரர்கள்னு பிரிக்கிறதை விட பகவானை ஆசிரித்தவர்கள் அனாசிரித்தர்கள் அப்படின்னு தான் பிரிக்கணும் அப்படின்னு. பூவார் கழல்கள் அப்படின்னு, அவர் காலிட்ட பூவாலே நிறைந்த திருவடிகள் அப்படின்னு, அவர்களிட்ட பூவாலே நிறைந்த திருவடிகள் அப்படின்னு அங்க தேவாசுரர்கள் அப்படின்னு சொன்னாலே அவர்களெல்லாம் அங்க கைங்கரியம் பண்ணி அவா வச்ச அந்த புஷ்பங்கள் அப்படின்னு, அந்த நித்தியசூரிகள்லாம் நம்ம சொன்னோம் நித்தியசூரிகள்லாம் கைங்கரியம் பண்றா அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னைக்கும் பார்த்தா திருமலையில அப்படியே திருவடியே சேவையாகாது, அவ்வளவு புஷ்பங்கள் இருக்கும் எல்லா கோவிலையும், எவ்வளவு மாலை எவ்வளவு சரம் அப்படிதான் பேசுவா, திருமலையில மட்டும் டன் டன் புஷ்பம் தான், எவ்வளவு டன் பெருமாளுக்கு சாத்தனும் அப்படின்னு. ஏன்னா அந்த மலைகள் பூரா அவ்வளவு புஷ்பங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு. பொருந்துமாறு புனராயே அப்படின்னா சுவாமி பெரிய பிரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணும்போது கிட்டும் பிரகாரம் கல்பித்தருள வேண்டும் அப்படின்னு, பொருந்துமாறு புனராய் அப்படின்னு கிட்டும் பிரகாரம் பகவான் திருவடியை அடைய அந்த உபாயமும் கல்பித்தருள வேண்டும், நீரே எமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுத்து என்னை நீரே பண்ண வைக்கணும், உம்முடைய திருவடியிலே நீரே சேர்த்துக்கணும் அப்படின்னு. எல்லாமே நீர் தான் அனுகிரகம் அப்படின்றத இங்க வந்து இந்த பாசுரத்தினாலே ஆழ்வார் சொல்றார் அப்படின்னு. அந்த ஒரு கர்த்தத்துவ தியாகம் நான் சரணாகதி பண்ணேன் நீ சேர்த்துக்கோ அப்படின்றத விட அந்த சரணாகதி கூட பண்ண தெரியாம நான் நிக்கிறேன், நீரே எனக்கு அந்த உபாயத்தையும் எப்படி பண்ணணும்னு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து நீரே பக்கத்துல இருந்து எல்லாம் நடத்தி வச்சிரும் அப்படின்னு. நான் எதுவும் இல்லை, எனக்கு எதுவும் இல்லை, நீரே தான் எல்லாம் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய அப்பேற்பட்ட ஆச்சரியமான தாத்பரியம். இந்த திருமலையில நம்ம பார்த்தோம் கார்த்தால ஹனுமந்த வாகனத்திலே பெருமாள் வில்லுமமுமாக ராமனாக சேவை சாதிப்பேர் அப்படின்னு நம்மளுடைய அந்த அசுரர்கள் எல்லாம் ஒழிப்பேரோ அப்படி நம்மளுடைய பாபத்தையும் ஒழித்து நம்மளை சேர்த்துக்க வேண்டும் அப்படின்னு. அதே திருவேங்கடமுடியான் சாயங்காலம் வசந்தோற்சவம் முடிஞ்சு ஸ்வர்ண ரத்தத்திலே பெருமாள் எழுவேர், ராத்திரி யான வாகனத்திலே, யான வாகனம்னா கஜேந்திராழ்வார், அவர் கஜேந்திராழ்வார் மேலே பெருமாள் நமக்கு சேவை சாதிப்பார். இந்திரன்லாம் ஏற யானைனா அதுக்கெல்லாம் அந்த பகவான் இருக்கிற அந்த யானைன்றது கஜேந்திராழ்வார். அன்னைக்கு வந்து ஆதிமூலமேன்னு சொல்லி பகவான் வந்து ரட்சித்தேரு, அப்பேற்பட்டவன் கஜேந்திரன், கஜங்களுக்கெல்லாம் இந்திரன், அந்த அப்பேற்பட்ட வாகனத்திலே பெருமாள் நமக்கு சேவை சாதிப்பேர். அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியானை பிரார்த்தித்திண்டு நம் எல்லாருக்கும் உபாயத்தையும் பகவானே நமக்கு தந்துள்ள வேண்டும் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணா போலே நம்மளும் பிரார்த்தித்திருந்து மேற்கொண்டு புனரா நின்ற மரம் ஏழு அந்த பாசுரத்தை நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.